மச்சியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைன்னு வந்து புட்டா உலவ் தான் மச்சியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைன்னு வந்து புட்டா உலவ் தான் எங்க ஒரு லவ் தான் நீ அவ லவ் தான் எங்க ஒரு லவ் தான் இனி அவ லவ் தான் மச்சியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைன்னு வந்து புட்டா உலவ் தான் மச்சியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைன்னு வந்து புட்டா உலவ் தான் கொஞ்சம் கெட்ட பசங்க தாங்க சின்ன பசங்க நாங்க ரொம்ப நல்ல பசங்க தாங்க ஆனா பிரச்சனைன்னு வந்தா கொஞ்சம் கெட்ட பசங்க தாங்க மச்சியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைன்னு வந்து புட்டா உலவ் தான் மச்சியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனைன்னு வந்து புட்டா உலவ் தான் என்னடா வெள்ளை பேப்பர்ல கையில் தூக்கிட்டு இருக்க டே போடுறா நிறைய கல்ச்சுரல் சொல்றது ஒவ்வொரு ஓடிக்கும் உங்ககிட்ட வர முடியுமா ஏன்டா இங்கேயே 1008 நடக்குது இதுல வெள்ளை போய் தான் பெர்ஃபார்ம் பண்ணீங்களா டே வெளி காலேஜுக்கு ஒரு தடவை வந்து பாடுறா அப்புறம் அந்த மனுஷன் எங்கிச்சாலும் விட்டுருவேன் இஸ் இட் பாசிபிள் மச்சி நான் வரடா ஐயா